சொர்க்கலோகம் இருக்கு, அதுதான் ஐஸ்வர ஆத்மாவாக உபாசிக்கிறேன். அதனா அது ஒன்று இல்லை, அது தலையாத்தான். தலை தொகுலோகம் தான் அந்த வைஸ்வாமர பிரம்மத்துக்கு தலையா இருக்கு. இப்படி இப்படி உபதேசம் பண்ற ஒவ்வொரு ஒவ்வொரு ரிஷிக்கும் ஆறு சொல்ற. சொர்க்கலோகம், ஆதித்யம், வாயு, அவாரி வந்து இது பிருதிவி, ஜலம், இது ஆறு சொல்ற. ஆறு பேருக்கு ஆறு விதமாக கிடைக்கிறார். ஆறு விதமாக இது ஆறு விதமா சொல்லி இந்த ஆறுக்கும் ஒரு விஷயத்தை சொல்ற. நீ ஆரையும் உபாசித்தாயாக இது மாதிரி வரும், அது மாதிரி வரும் சொல்ற. அதாவது தலை சொர்க்கலோகம், ஆதித்யன்றது கண்ணு, வாயுங்கிறது பிராணன், ஆகாசங்கிறது சந்தேகம், அதாவது மத்திய இடுப்பு இடுப்பு பிரதேசம், ஆபோனா அஸ்தி, ஏதாவது அவன் பிரதினாக்க திருவடி. வைஸ்வான ஆத்மாவுக்கு இதை மாதிரி சொல்றாரு. ஆறு விதமா உபதேசிக்கிறார். இப்படி உபதேசிச்சு அத்தியன்னு முதல்ல அவன் சொல்ற, நீ எனக்க சொர்க்கலோகத்தை இந்த வைஸ்வான ஆத்மாவுக்கு தலை அப்படின்னு உபாசனம் பண்ணா அத்தியன்னன் என்ன போக்கியங்களை அனுபவிப்ப. நீ வந்து நூற்றில பார்த்து ஆதித்ய கண்ணாக வைஸ்வானனுக்கு கண்ணாக நீ உபாசித்தேன்னாக்கா அப்போ பசதி பிரியம் கண்ணோண்டியோ உங்களுடைய கண்கள் பிடிச்சவன பார்க்கும். உனக்கு எவனை பிடிக்குமோ உன் பிடிச்சவனை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கும். இழந்துக்கணும், இழந்துன்னு நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணோ பிள்ளையோ கிரகணியோ பர்த்தாவோ பெருமாள் போட்டாவோ கண்ணாடியோ ஏதோ தெரிவிக்கணும் பார்க்கணும். பசதி பிரியம் இந்த மாதிரி பார்க்கணும். அது மாதிரி மூணாவதுக்கு நீ வாயுவ பிராணனா உபாசிக்கிறாக்கா உன்னுடைய குலத்துல பிரம்மவர்த்தம் பிரம்ம தேதி சொல்லுது மைய எல்லாருக்கும் வரும். இதெல்லாம் வரிசையா வருது. இது வந்து எஸ்த உபாவனம் பேர் பிரிஞ்சு பிரிஞ்சு பண்றது. எஸ்த உபாசனம் பிரிஞ்சு பிரிஞ்சு உபாசனம் பண்றது. பெருமாளுடைய தலையை உண்டு பண்றது, பெருமாளுடைய பெண்களை உண்டு பண்றது, பெருமாளுடைய பிராணன், பெருமாளுடைய வக்ஷஸ்தலம், பெருமாளுடைய இடுப்பு, பெருமாளுடைய திருவடி, இந்த மாதிரி பண்றது. இந்த மாதிரி பண்றது இல்லை. இதுக்கு பேரு எஸ்த உபாசனம் பிரிச்சு பிரிச்சு எஸ்தான பிரிச்சு பிரிச்சு விவாதம் தனித்தனியா பண்றது. அதே மாதிரி சமஸ்தோபாசனம் பிரமான் பிரயோகத்தை சொல்லி மூணு லோகத்தையும் தனக்கு சரீரமாக உரையவன் அப்படின்னு உபாசனம் பண்றார். அப்படி பண்ணாக்கா சமஸ்தோபாசனம் அதுக்கும் பணம் சொல்லப்பட்டிருக்கு. எஸ்தோபாசனம் இருக்கு, சமஸ்தோபாசனம் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்குமே பலன் சொல்லப்பட்டிருக்கு. எஸ்தோபாசனம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ற சமஸ்தோபாசன பலன் அதான் அர்த்தம் உண்மையான அர்த்தம் இல்லை அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சமஸ்தோபாசனம் தான் பண்ணணும்ன்ற எஸ்தோபாசனம் சொல்றத அர்த்தம். ஆனா குருபக்ஷை நம்ம ஒரு குருபக்ஷை எஸ்தோபாசனம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தனியா பலன் இருக்கு. தலைய உண்டி சொர்க்கலோகத்தை வைஸ்வான ஆத்மாவுக்கு தலையாக நான் உபாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அவனுக்கு இந்த பலன் அப்படின்னு சொல்றான். பலன் இருக்க ஒரு வித்தியம் சொல்லி பலன் இருக்கு. அந்த பலனை பார்த்துட்டு தனியை பாசனம் தான் பெருந்து பெருந்து தான் பாசனம் பண்ணணும். அப்படின்னு முதல் பட்சம். அப்போ சமஸ்தோபாதங்கிற பலன் இருக்கேன்னு போட்டு எல்லா லோகத்திலையும் போக்கியங்கள்லாம் அனுபவிப்பான், மோட்சத்துல பயத்திரமாக அனுபவிப்பான் அப்படின்லாம் இருக்கு. அப்படி சொன்னாக்கா அது சமஸ்தோபாதம், அந்த பலன் இருக்கேன்னு அது அர்த்தவாதம். இது ஸ்தோத்திரம் நீ சத்த தீபாதிபதி, நீ திருபுவன சக்கரவர்த்தி, இதெல்லாம் வெறும் ஸ்தோத்திரம் தானே, உண்மையான அது மாதிரி இருக்க பண்ணிக்கலாம் அப்படின்னு தூரபக்ஷம் கிடையாது, ஒரு தூரபக்ஷம். ஆனால் ரெண்டாவது தூரபக்ஷம் வச்சுக்கல. ஏன் வச்சுக்கல அப்படின்னாக்கா வேற அதுலயும் பலன் இருக்கு, இதுலயும் பலன் இருக்கு. எத்தோபாசனம் சமஸ்தோபாசனம் ரெண்டுத்திலையும் பலன் இருக்கு, ரெண்டுத்திலையும் பலன் இருக்கு. ஒன்றை ஏத்துப்பேன், இன்னொன்னு ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா தவறு, அது தவறு. ரெண்டுத்தையும் ஏத்துக்கணும், அதுதான் சரி. அதனால ரெண்டுத்திலையும் பலன் இருக்கு, வெங்க மக்கள் இல்லை எங்குதான் சரி உங்க தப்பு அப்படின்னு சொன்னாக்கா அவனுக்கு தப்புன்னு சொல்றது ஒரு சமாதானம் கூட இல்ல. எங்குதான் அவனுதான் சரி எந்த தப்பு அப்படின்னு அதுக்கு ஒரு அந்த வணிக வகை எங்க இருக்கு? ரெண்டுமே இல்லையே, ரெண்டுத்துக்கும் வணிக வகை கிடையாது. எங்குதான் சரி இன்னொரு தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு வணிக வகை இல்லை. வணிக வகைன்னா ஒரு அதை பிரிச்சு ஒருத்தருக்கு சரின்னு சொன்னாக்கா அதுக்கு ஹேல்ப் சொல்லணும், இன்னொருத்தருக்கு தப்புன்னு சொன்னாக்கா அதுக்கு ஹேல்ப் சொல்லணும். அந்த ஹேல்ப் சொல்றதுக்கு தேவையான அதான் வணிக மகன் சொல்லு, அதை சொல்லு. அது சொல்லிட்டாக்கா அதை அவசரம் தரும். ரெண்டுத்திலையும் பலன் இருக்கு, விஸ்வபாசனத்திலையும் பலன் இருக்கு, சமஸ்தோபாசனத்திலையும் பலன் இருக்கு. அதனால ரெண்டுத்தையும் ஏற்றுக்கிறதும் சரி. ஆகவே பரிசுவான ஆத்மாவை வெத்தமாகவும் பாதிக்கலாம், சமஸ்தமாகவும் பாதிக்கலாம் அப்படின்னு ரெண்டாவது பட்சம். முதல் பட்சம் வெத்தோபாசனம் மட்டும்தான், ரெண்டாவது பட்சமும் வந்து ரெண்டு பட்சமும் உண்டு அப்படின்னுட்டு சொன்னான். இதுல மூணாவது பட்சம் தான் சித்தாந்தமும் சொல்லப்போம், மூணாவது பட்சம் தான் சித்தாந்தம் சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா சமஸ்தான் எத்தோபாசனம் கூடாது, பூர்ணமான பிரயோக செல்லியாக இருக்கக்கூடிய எந்திரமான வகுக்க வேண்டும், தனியாக வகுக்கவே கூடாது. திருப்தி திருப்தி உபாசித்தாக்கா பெரிய தோஷம் இல்லாமருது. என்ன தோஷம் முதலே பாருங்கோ, நமக்கே இருக்கு. என்னக்கா ஒரு ஆத்மா, இந்த ஆத்மாவுக்கு உடம்பு இருக்கு, இந்த உடம்ப ஒவ்வொரு சுவாமியும் அனுபவிக்கும், அழக அனுபவிக்கும், பரமாத்திரோடையும் கிடைக்கும், திருவடி இறந்து ஆரம்பிச்சு திருவடி வெளியேற்றம் பார்த்து பார்த்து அனுபவிக்கும். ஆனா சரியா தான் இருக்கும். ஆனால் நான் கண்ண ஒன்றுதான் பாதிப்பேன், நான் காதை ஒன்றுதான் சேர்ப்பேன், மூஞ்ச ஒன்றுதான் சேர்ப்பேன், நட்சத்திரத்தை ஒன்றுதான் சேர்ப்பேன், சிறுக்கைகளையே சேர்ப்பேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு சோபையும் அனுபவிப்போம், ஒவ்வொரு சோபை அழகு அனுபவிக்கிறோம், அதுதான் அனுபவிக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சமுதாய சோபை அனுபவிச்சேதான் அதுக்கு சார்த்திக்கணும். வெறுமை திருடைய வந்து இப்படிதான் பிடிச்சிப்போம், திருடிதான் பிடிச்சிப்போம், ஆனா திருவாடு திருத்தங்களை சேவிக்கணும், அந்த கருணை அனுபவிக்கணும், அந்த திருவாய சேவிக்கணும், திருமுடியும் சேவிக்கணும், அதை அசத்து சேவிக்கணும். இதெல்லாம் சேர்த்தாதான் நமக்கு பரம உபாதேயமான அம்சங்கள் தான் கிடைக்கும். அதனால இதுதான் அது வேண்டாம் அப்படின்னா கூடாது. இது கரிகிதம், தூஷிதம். எதையுமே தனித்தனியா இது பண்ணாது. நம்ம சாப்பிடணும் பாருங்க, அதுல குழம்பு பண்றாதோ நமக்கு விசாரம் குழம்பு பருப்பு சாப்பிடுறது எல்லாம் பண்றோம். சாப்பிட வண்டி சாப்பிடுவோம், பருப்பு வண்டி சாப்பிடுவோம், குழம்பு வண்டி சாப்பிடுவோம், அப்படி சாப்பிடுவோம்னா அது கிடையாது. பருப்பு வாங்க சாப்பிடணும் சாப்பிடுவோம், சாத்தனும் சாமி சாப்பிடுவோம், சேர்ந்து சாப்பிட்டாதான் அதனுடைய சுவை. புராணம் சேரும் பாடும் நெய்யும் கன்னடம் அமுதமுத்தே அப்படின்றது. தேன் பால் கரும்பு கன்னடம் அமுதமுத்து, தேனும் பாடும் நெய்யும் கன்னடம் அமுதமுத்து. அதுக்கு ஆழம் தான் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வந்தோம், ஒன்னா சேர்த்து சமுதாயமா பார்த்துருந்தோம். அஞ்சா நல்ல மாதிரி அதோட ஒன்னா இருக்கும். அது இது ஆனந்த நிர்வாகம், எந்திரமான நிர்வாகம். தேனும் தேனும் சாப்பிடுங்க, பாலும் பாலும் சாப்பிடுங்க, கிரமும் கிரமும் சாப்பிடுங்க, அப்படி சாப்பிடுங்க அப்படிங்கிற ரெண்டும் அழகு. இது வாழ்க்கை அது வாழ் ஆனந்த இடத்துல உள்ள நமக்கு இந்திரமான இடத்துல உள்ள எனக்கு ரெண்டுமே நமக்கு ஒரு சக்தி. ஆனால் எல்லாமே நமக்கு தோற்று திருவாரூர் திருவேணி இருக்க அதெல்லாம் மாத்திரம் கண்ணை ஒன்று சேர்த்தேன் காதை ஒன்று சேர்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இது லோகத்தோட்டு சுத்தம், லோகத்தோட்டு சுத்தி அனுபவிக்கிறத முழுக்க முழுக்க அனுபவிக்கணும். இதுவோ இந்திரமான பிரதேசம், அந்த பிரதேசத்தை நம்ம அனுபவிச்சு பெருமாளுடைய திவ்ய சோபனை பார்த்தோம். அது அனைத்தையும் ஆனந்தமாக சேர்த்து சேர்த்து தனித்தனியா சேர்த்துட்டும் எல்லாத்தையும் ஒன்னா பார்த்துக்கணும். அனுபவிக்கிறத தனித்தனியா இருக்கலாம், ஆனால் உபாசிக்கும் பொழுது முழுக்க அனுபவிக்கணும், முழுக்க உபாசிக்கணும். அதுதான் சரி, அப்பதான் அனைத்தும் சேர்ந்து நம்ம அனுபவிக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி கீதா பாஷம் சொல்லிட்டு இருந்தேன், ரெண்டாவது அத்தியாயம் உஸ்வரூபத்தை இருக்கணும் அஞ்சு அஞ்சு வருஷம். அப்போ உஸ்வரூபத்தை பார்க்கிறது அவன் பிரமாணம் தெரிவிக்கலாம், அநேக பாகு அநேக உதரங்கள் அநேக துரோகங்கள் இவரு வரிசையா திவ்யாயுதங்கள் திவ்யாபரணங்கள் திவ்யமான திருக்கங்கள் அது மாதிரி திவ்யமான திருமுகங்கள் திரு கைகள் திரு வதரங்கள் திரு உதரங்கள் எல்லாரையும் அனுபவிக்கணும். சேர்த்து வச்சு அற்புதமாக நம்ம சிரிக்க எனக்கு எவ்வளவு பாக்கியம் அப்படின்னு கை கூப்பிட்டான் அர்ஜுனன். நான் தைலோக்க சரீரையும் தெரிவிக்கிறது வைஷ்ணவர் ஆத்மாவெல்லாம் விஸ்வரூபம் அனைத்து பிரபஞ்சத்தையும் பெருமாவுடைய திருமணியில ஒரு ஏகதேசம் சேர்க்கலாம், தன்னுடைய பூதியை பெருமாள் காமிக்கலாம். அப்படி நான் ஓவியம் உடம்பு எனக்கு அதுல ஒரு ஏகராசம் தான் இந்த பிரபஞ்சம் ஆயிடுச்சு. யசாசிரிக்க உன்னுடைய கிருஷ்ணன் மண்ண சாப்பிட்டான் அப்படியா வாயக்காமி வாயக்காமிக்கு இந்த குழந்த கிருஷ்ணன் வாயக்காமிக்கிறது அஜமையிடம் கண்டால் பின்னை வாழ்மே சரியாகும் அனைத்து லோகத்தையும் பார்க்கலாம். பெருமாளுடைய சின்ன குழந்தை அதனுடைய திருவம் மண்டலம் அதில் திருவாய் அந்த சின்ன திருவாய் சின்ன வாய தலைவர்கள் குழந்தை அதில் பிரபஞ்சமே உள்ள இருக்கு. தானும் இருக்கா அதில் தானும் இருக்கா தானே கிருஷ்ணனுடைய வாயில அத்தனையும் பார்க்கறதையும் பார்க்கறா அந்த மாதிரி இருக்கா பெருமாளுடைய வைத்தவன் திருவண்டு வாய் திருவண்டு வாயில அத்தனை சாத்திய அவ்வளவு பெரிய வாய் உனக்கு இருக்கான்னா அப்படி பொய்யாளர் கேட்கிறார். அதனால அந்த மாதிரி பெருமாளுடைய ஏகதேசம் ஒரு ஏகதேசத்துல எல்லாம் உணர்ந்திருக்கிறது. நான் நிறைவேற்ற செய்யணும். மார்க்கண்டேயருக்கு பெரிய பிரம்மத்து அவர் பதவியாசனத்தில் தவறு பண்ணிட்டு இருக்க பெருமாள் வந்த பெருமாள் வந்துட்டு மார்க்கண்டேயரே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். மார்க்கண்டேயர் பார்த்த அவரோ பிரம்மத்து நம்ம என்ன கேட்போம், எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்போம். அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு, பகவானே நான் வந்து அப்ராகிருதமான திருநெல்வேலி எல்லாம் பேசிட்டேன், எல்லாம் எனக்கு தெரியுது, ஆனால் உங்களுடைய மாய மாய நீ திருநெல்வேலியை ஒண்ணு மயக்கிறேன்றாலே அப்படின்னா என்னன்னு தெரியுது, அதை நீ சொல்லுகிறேன் அது எப்படி இருக்குன்னு சொன்னேன். அவங்க வந்து காமதா போச்சு அப்படின்ற திருமணம் காணும் ஒரே ஜலம், ஒரே ஜலம், அந்த ஜலத்துல ஒரு ஆழ ஜலம் குழந்தை ஒண்ணு பிரச்சனை வடபத்திர சாய் வடபத்திர சாய் அப்படின் பார்த்தாக்கா அதுல ஆண் வாய பிறக்கிறது இந்த குழந்தை ஒரே ஜனரூபம் ஆண் வாய பிறக்கிற சமயத்துல எல்லாம் போறது உள்ள இவரும் உள்ள போயிடுறாரு, மார்க்கண்டேயரும் உள்ள போயிருக்கார், பாவதஞ்சரும் உள்ள போயிட்டு சுத்தாரிக்கிறார், எல்லாருமே பாக்குறாரு, எல்லாருமே பாக்குறாரு, பகுந்தத்திலாம் பாக்குறாரு, பார்த்துட்டு இருக்கிற இவர் எங்க இருந்தாரோ அந்த பதரிகால் கிட்ட, அந்த பதரிகாலத்துல இருக்காரு, அதே இடத்துல கொடுப்பீங்க அந்த இடத்துல பிரமாணம் எடுத்தார், அதை வந்து பாக்குற உடனே ஒரு கையில் அளந்து பார்த்தாச்சா திரும்ப அதே பதவிகாசிரமம் அதே மார்க்கண்டேயர் தொடர்பு பண்ற அங்க பிரமாணம் வந்து திருத்தம் பார்க்கிறார். அப்பதான் தெரியாது எல்லாம் ஒரு சின்ன குழந்தை அதனுடைய திருவாய் பெரிய திருவாய் அதுக்குள்ள அனைத்து பிரபஞ்சம் இருக்கு, இவரும் உணவை பார்த்துட்டு அவரை இவனும் கொண்டிருக்கார். அதனால இந்த திரைலோக்க செடின்றது இந்த விஸ்வநாதனுக்கு சுரூபம், அதுதான் உபாதிக்க வேண்டிய சுரூபம், அது மொத்தமா சித்தா உபாதிக்கணும், அதுதான் அவர்கள். இது சாதாரணமான சமாதானம், அதனால திருமண திருப்பி திருப்பி உபாதிக்க கூடாது. அப்படியானாக்கா இப்ப வேற என்ன ஹேது அப்படின்னாக்கா அதுக்கும் சொல்றேன், இந்த எஃப்த உபாசன கோயில் திருப்பி திருப்பி பண்றது அந்த மாதிரி பண்ணினோம்னாக்கா நிறைய தோஷம் வருமா, என்ன தோஷம்னு அங்க உபதேசம் பண்ண கேட்கிற கேகே ராஜா அசுர் என்று அவர் உபதேசம் பண்ணார், இவன் ஆறு பேருக்கு உபதேசம் பண்ணார், நீ வந்து சொர்க்கலோகத்தை ஐஸ்வர ஆத்மாவுக்கு தலையா மாத்திரம் நீ உபாசனம் பண்ணினேன்னாக்கா உன் தலை கடிச்சு உண்டோம், உன் தலை கடிச்சு உண்டோம் அப்படின்னு இருக்காங்க தூரத்திற்கு. அது என்ன மாற்றம் தனித்தனியா திருச்சி உபாசனம் பண்ண முடியாது, அப்படி பண்ணினாக்கா என் தலையே வடிச்சிடும், தலையே வடிச்சு கேட்கணும் ஒண்ணுமே இல்லைன்னு நினைப்போம், உபாசனம் பண்ணாக்கா அது மாதிரி திருச்சி பண்ணாக்கா தலையே வச்சுருக்கோம், அவரை பிரகாரம் அவரோ பெருமாள் உபாசி நல்ல தெரியணும்னு பாக்குறாரு. அப்படின்னு இந்த விஸ்வநாதத்தில திருப்பி திருப்பி பண்ணுவேன் என்ன என் தலையே போடுனாக்கா அதை உபாசனம் எப்படி பண்ணுவேன், அதனால அந்த போகக்கூடாது. அதே மாதிரி நீ ஆதித்யனை யஸ்மானாத்மாவுக்கு கண்களாணி பண்றியானு நீ அப்படி கண்ணாணி பண்ணினாக்கா நீ குருடனா போயிட குருடனா போயிடுவ நீ அப்படின்னு அப்படின்னு சொன்ன கண்ணே விழுந்துடும், யார் பண்ணலாம் கால் போடுறோம் மத்திய காயம் போடுறோம் சாணங்களிடம் அப்படின்னா எத்தோபாதனம் பண்ணாக்க தோஷம் நின்றிருக்கு தூசித்தனது இருக்கு எனக்கு அனர்த்தம் வருமா அனர்த்தம் வரணும்னாக்க யாராவது தனக்கு அனர்த்தத்தை வந்துவானா எனக்கு புரிஞ்சாதவரை யாராவது வந்துவாங்க புரிஞ்சது தானே என்ன பண்ணுவாங்க அனர்த்தத்தை யாருமே நம்ப மாட்டாங்க அதனால இடத்துல வந்து எத்தோபாதனன்றது தூஷிக்கப்படுகிறது அதனால அனர்த்தம் வரும்னு சொல்றது அனர்த்தம் வர்றத போய் யாரோ சொல்லிக்க மாட்டார் அவரே சொல்ற நாலு கே கே மகாராஜனே இந்த வார்த்தையை சொல்ற இந்த மாதிரி பத்தியான உனக்கு கெடுதல் வந்துடுமே உனக்கு கெடுதல் வந்துடும் ஆனால் நீ பண்ணக்கூடாது அப்படி பண்ணிடுவோம்னாச்சா பெரிய தோஷம் வரும் தோஷம் வரும் அப்படின்னு சொல்ற உடனே அப்போ ஒரு கேள்வி இருக்கிறது சரி இந்த மாதிரி அனர்த்தம் சொல்லிட்டு அப்படி இருக்கு எஸ்டோ வாகனத்துல போய் ஏன் பழத்தை சொல்ற பழமே சொல்ல வேண்டாமே ஏன் பழத்தை சொல்றது அந்த கேக்க உனக்கு வந்து நீ சுக்கத்தடையில அப்படி இருப்ப அத்தியன்னம் பசியலி பிரியம் அப்படின்லாம் சொன்னேன் அப்ப பழனை ஏன் சொன்ன அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் அர்த்தவாதம் ஏன்னாக்கா அந்த அனர்த்தம் வரும் சொல்லி சொல்லியோ அதனால அதான் சொன்னோம் எனக்கும் உன்னை செஞ்சு போவோம் ஒரு நல்ல கிரகம் ஒரு கெட்ட கிரகம் ஒன்று இருக்கு மகிரகங்கள்ல இந்த ராகு கேசு சனியும் அங்காரகம் இதெல்லாம் வந்தா கெடுதல் புதனோ சுக்கரனோ எல்லாருமே நமக்கு அனுபவம் சூரியன் அனுபவம் இப்போ ஒரு கெட்ட கிரகமும் நல்ல கிரகமும் தசையில வந்ததுன்னு போங்க ஜாதகத்துல அப்போ நல்லதுக்கு அவ்வளவு வேலை செய்ய முடியாது கெட்டதுனா நம்மளை படிச்சு கட்டியாவது பண்ணி நம்மளை உதவ கொடுத்து விட்டு போடும் நல்லது சாட்சியமாக வெளியே பார்ப்போம் அதுக்கு உதாரணமே பாருங்க பெருமாள் இருக்க நம்ம பாவத்தை போயிட்டு அவன் சதுசக்தான் ஏன் நமக்கு நல்லது பண்ணக்கூடாதுன்னா அவனால பண்ண முடியாதான் ஏன்ன நம்ம பண்ணின பாப்போம் அவ்வளவு வலியதா இருக்குதான் அவ்வளவு திரணமா இருக்கு பாப்போம் அப்படிப்பட்ட பெருமாள் அவன் சங்கல்பத்தினால எல்லாத்தையும் பண்றான் அப்படிப்பட்டவன் கூட நமக்கு அனுபவம் பண்ண முடியாது ஏன்ன அந்த மாதிரியா இருக்கிறது அந்த பாபங்கள் அனுபவிக்கிறேன் எவ்வளோ பற்றி பெருமாளே பெருமாளே சொல்லணும் நான் ஒரு நாளைக்கு குறைஞ்ச விட 100 வாட்டியாக நாராயணம் நீங்க இன்னும் நிறைய சொல்றீங்களோ நான் சோத்திரபாதமாக போறேன் நீங்களும் கண்டங்கள்லாம் சரி இந்த ஒரு மணி நேரம் 40 நிமிஷம் அது மாதிரி நமக்கு தெரியாது ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் நமக்கு இன்னொன்று கவனிச்சு பண்ணுறோம் அந்த வயதில் நான் கெடுதான் நமக்கு கிடக்கல கெட்ட வழியும் நான் பண்ணுறது இந்த வாழ்க்கை தான் அவசியம் போடுறேன் தீபம் தர்றேன் நான் என்ன பண்ணியிருந்தா கூட ஸோ எனக்கு தொண்டை வலிச்சுட்டே தான் இருக்கு தொண்டைக்கு எவ்வளோ பத்திரம் இருக்குது பெருமாள் தான் என் விஷயம் தானே சொல்லுவான் பெருமாள் பெருமாள் விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த சமயத்திலையாவது தொண்டை வலிக்காம வச்சுருக்கேன் வச்சுக்கலையே என்ன அதுக்கேற்ற பாவம் நான் பண்ணியிருக்கேன் அதனால பூர்வஜன்ம கிரகம் பாவம் யாஜரூபேன்னு பாதத்து அதனால ஒரு நல்லது ஒரு கெட்டது இருக்கு கெட்டது தான் அதிகமான பலன் கொடுக்கும் அதுதான் ரொம்ப அனுபவிக்க முடியாத அதனாலதான் பெரியவாங்க பண்ணா அப்படின்னு கெட்டதையே நினைக்காத அந்த கெட்ட விஷயத்து பக்கமே போக்காத இப்ப பார் படவாரு அப்படி இருந்தால்தான் நீ சம்சாரத்தை கேட்கும் இப்போ இந்த மாதிரி இருக்கு இதுல என்ன ஆகுது அப்படின்னாக்கா ரெண்டு வகையும் இருக்கு, அத்தியன்னம் அச்சதிப்பரியம் அது இருக்கு பலனாக. ஆனால் உன் தலையும் தூரம் அச்சதிப்பிரியம் நல்லதா பார்ப்ப, ஆனா உன் கண் தூரம் விபரீதம் அல்ல இது. நீ உனக்கு பிரியமானத பார்ப்ப, ஆனா நீ குருட நான் மாறிடுவேன். அது என்ன பரத்துல விருத்தமாக இருக்கு, பரத்துல விருத்தமா இருக்கு. அதனால இதை என்ன பண்றது இருக்கு, அதனால இது தெரிஞ்சுக்கோங்க. என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, கருதல் அதிகமா இருக்கு, அந்த ஆத்தம் தான் முதல்ல பானம் கொடுப்போம். அதனால பெருமாளை பெருமாளா பார்ப்போம், நோக்க பார்ப்போம், பூர்ணமா பாருங்கோம், திருப்பி திருப்பி பார்த்தாங்க. அதுக்கு மீமாம்சைக்கார ஒரு நியாயம் இருக்கா, அந்த நியாயத்தையும் பாஷகாரர் கேட்கிற அதே சுவாமி எழுதினோம் சொல்ற என்ன அப்படின்னாக்கா, ஜாத்தியாஷ்டி பண்றோம், ஜாத்தியாஷ்டி அதாவது குழந்தை பிறக்க குழந்த ஒண்ணு வைஸ்வானஷ்டின்னு பேரு ஜாத்தியாஷ்டி. அதுல 12 கபாலங்கள், மண் பிளேட் மண்ணால அதாவது மண் அந்த இது இருக்கே மடக்கு சொல்லும் பாருங்க மடக்கு மாதிரி இருக்காது பிளேட் மண், அதுல 12 அதுல புரோடாஸ்தல் சொல்லும், புரோடா சொன்னாக்க கொடுப்போம் நெல்லை குத்தி அந்த உணியை எடுத்துட்டு அந்த சூழ்றது தருப்போம், அது கொஞ்சம் நெய் ஜலம் அதெல்லாம் குத்தி உருட்டி உருட்டி சின்ன சின்ன உருண்டை உருண்டையா வச்சு வச்சுப்போம். 12 கபாலங்கள், அந்த 12 கபாலத்தில் வச்சு தேவதைகளுக்கு சமர்ப்பிக்கணும், வைஸ்வானரை தேவதைகளுக்கு சமர்ப்பிக்கணும். அப்படி சமர்ப்பிச்சாக்கா அந்த வைஸ்வான தேவதை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த குழந்தைக்கு நல்லதை முகம் கொடுப்போம், அவனுக்கு என்ன வேணும், உலக துஷ்டியா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், நல்ல ஞானம் இருக்கணும், ஐஸ்வர்யம் இருக்கணும், குழந்தைகள் இருக்கணும், பசுக்கள் இருக்கணும், எல்லாம் இருக்கணும், அத்தனை இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அதுல ஒரு விசித்திரம் இருக்கு, வரிசையா சொல்றது இந்த ஜாதகத்தை கண்டிப்பேன் ஒத்தன் 8 கபாலத்துல இத பண்றான் பண்றான், 8 கபாலத்துல அப்படி பண்ணாக்க அதுக்கு ஒரு பலன், 9 கபாலத்துல வச்சு புரோடாஸ்தி பண்றான் அதுக்கு ஒரு பலன், 10 கபாலத்துல வச்சு பண்றான், 11 கபாலம் 8, 9, 10, 11 கபாலம், 8 கபாலம், 9 கபாலம், 10 கபாலம், 11 கபாலம் அதான் சொல்லிட்டு சொல்லிட்டு அப்புறம் தான் 12 கபாலம் சொல்றது. இப்போ இந்த 12 கபாலத்தை இல்ல 8 கபாலம் பண்ணலாம், 9 வச்சு பண்ணலாம், 10 வச்சு பண்ணலாம், 11 வச்சு பண்ணலாம், 12 பண்ணலாம், எல்லாமே தந்தையாவும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சித்தாந்தம் கிடையாது. அதுதான் அர்த்தம், 12 கபாலத்தை வச்சு பண்றதுதான் இவனுக்கும் சுரோமணி, அதுதான் முக்கியப்பட்ட. ஆகையினால 12 கபாலத்தை வச்சுட்டுதான் இவன் பண்ணணும், 8, 9, 10, 11 பண்ணக்கூடாது, அதெல்லாம் கேவலம் அர்த்தவாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாம்சகர் சித்தாந்தம் பண்ணிட்டார். அந்த சித்தாந்தத்தையும் கொண்டு வர பஞ்சவானி அதுல எத்தோபாதனம் பிடிக்கப்பட்டிருக்கு, பனத்தோபாதனம் பிடிக்கப்பட்டிருக்கு. அப்படி படித்தா கூட அது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எத்தமா பண்ணக்கூடாது. எத்தங்களை சொல்லப்பட்ட பலன்கள்லாம் அசாகமான பகுதிகளில் எப்படி அர்த்தமாகும் அந்த மாதிரி இந்த பன்னிரண்டு சொல்லப்பட்ட ரத்தோபாதனங்களை பலன்கள் கூட அர்த்தவாதம் தான். அதுல அந்த அஷ்டாகபாலத்துக்கான பலம் ஒரு ஹேத்து நூன்னு இருக்கு, முக்கியமான ஹேத்து அதான் சொன்னோம். அனர்த்தம் நமக்கு வந்துடும், நமக்கு அனர்த்தம் வரும்னு சொல்லிட்டு போச்சு இந்த வாக்கியம். கேட்கிறேன் சொல்லிடுறேன், அதனால வயசானவர்கள் அந்த மாதிரி பன்னிரண்டு பாலம் எப்படி முக்கியமோ அதான் நீ என்ன வெறும் அர்த்தம் தான் அதே மாதிரி இங்க எப்போ பாசனம் அதுல தூரணமும் இருக்கு அனைத்தும் நமக்கு வரம் இருக்கு. அந்த மாதிரி இன்னொன்னு ஒண்ணு இருக்கு என்னன்னாக்கா பழம் எல்லாம் அர்த்தவாதம் தான் அர்த்தவாதமா போயிட்டதுனால அத தூண்டும் வைஷ்ணவத்தைய வெச்சமா பண்ணக்கூடாது வெச்சமா பண்ணக்கூடாது சமஸ்தமா தான் பண்ணணும். அப்படி சமஸ்தமா பண்ணா நமக்கு பலன் கிடைக்கும் அனர்த்தம் வராது நல்லதே கிடைக்கும். நல்லது என்னது மோட்சம். வைஸ்வரத்தை வெச்சமா பண்ணணும்னாக்கா மோட்சமும் கிடைக்காது. சின்ன சின்ன பகன்கள் அதுலயும் அனர்த்தமும் நமக்கு வந்துடும். பல வச்சுக்கிறோம் ஒண்ணு வந்துடும் கால் போயிடும் பணம் தூரம் அப்புறம் என்னத்துக்கு பேர் பலன் அது எதுக்கு அந்த வயசுமா இருக்கு பண்ணணும். ஆனா வேண்டியதே இல்லை அந்த மாதிரி பண்ணணும்னாக்க எல்லாம் குணமாக தான் இருக்கும். ஆகவே அதை பண்ணக்கூடாது. கஷ்டம் சமஸ்தம் ரெண்டும் பண்ணலாம் இல்ல ரத்தமா ஒன்றுதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம். அதுக்கு சித்தாந்தம் சமஸ்தமாகத்தான் பண்ண வேண்டும். ரத்தமாக சமஸ்தமாக சேர்த்து பண்ணக்கூடாது சமஸ்தம் பண்ணணும். ஏன் காரணம் அது பலன் இருக்குது அது அர்த்தவாதம் அது அனர்த்தம் வரும் சொல்றது அது ஒரு தூணம். ரெண்டுமே நமக்கு தப்பு வேண்டாது. அர்த்தவாதம் பண்ணப்பட்ட பலன் எதுவும் தப்பு இல்லாதுதான் கிடைக்கும் இல்லாதுதான் இல்லாததுக்கு. ரெண்டாவது அனர்த்தம் வரும் தூரணத்தை எடுத்து அந்த தூரணம் நமக்கு தேவையில்லை. அதனால இது யசோபாசனம் பண்ணக்கூடாது சமஸ்தோபாசனம் நான் பண்ணணும். அந்த இந்த ஸ்லோகத்துல சுவாமி அனுபவிக்கிறேன் பாருங்கிய வைஸ்வானரா அதில் சொல்லப்பட்ட தலை அதுதான் சொர்க்க நோக்கம். அந்த மாதிரிலாம் சொல்லப்பட்ட வைஸ்வான ஆத்மா பிரதிநிதித்த பல உதாரணத்தை ஒவ்வொரு யஸ்தோபாசனத்துக்கும் ஒரு யஸ்தோபாசனம் நான் அந்த சொர்க்கலோகத்தையே வைஸ்வான ஆத்மாவாக உபாசிக்கிறேன் அப்படின்னு அவங்க உடனே அதுக்கு பதில் என்ன பலன் அவர் சொல்லுவோம்னா அதுதான் தலை. அவன் நீ பண்ணினேன்னாக்கா நீ வந்து அன்னத்தை சாப்பிடுவேன் போக்கியத்தை அனுபவிப்பேன் போக்கியமான வஸ்துக்களை அனுபவிப்பேன். ஆனா உனக்கு தலைவட்சம் இன்னொருத்தர் சொல்லிச்ச உனக்கு கண்ணு கண்ணை கொண்டு உனக்கு பிடிச்சவரெல்லாம் நீ பார்ப்பேன் பிடிச்சவரெல்லாம் பார்ப்பேன் ஆனா உனக்கு கண்ணு போடும் இந்த மாதிரி சொல்லி பார்த்து இருக்கு உபாதிக்கப்பட வேண்டும். நல்ல இந்த பிரகடனத்துல கிறிஸ்தவ பாஸ்தவ் பூர்ணோபாசனத்துல பலோத்தி பணம் சொல்லப்பட்டிருக்கேன். பணம் சொல்லப்பட்டிருக்கிறனால அதுக்கு நீங்க சொல்லுவேன். அதை பணம் இருக்கே, பணம் இருக்கிறதுனால அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுங்க அப்படின்னு கேள்வி வருது. அங்க சொல்றது சர்வேஷு லோகேஷு சர்வேஷு பூத்தேஷு சர்வேஷு ஆத்மேஷு அன்னமஸ்தி. எல்லாத்துலயும் எல்லா லோகங்கள்லயும் எல்லா வஸ்துக்கள்லயும் எல்லா ஆத்மாக்களையும் போக்கியத்தான இருப்பான். நீ பணம் இருக்கே அது என்ன பண்ணுவேன், அது ஸ்திதி அர்த்தமானம் தான் பண்ண கணவன் பண்ண வேண்டாம். இது ஒரு பட்சம். அல்லது எதிரா கிருஷ்ண ரூபத்தில், கிருஷ்ண ரூபம்னா பூர்ணமான ரூபம், கிருஷ்ணமும் உண்டு சமஸ்தமும் உண்டு, அதை வந்து அதை பண்ணுங்க ரெண்டு பண்ணிங்க உபாசியா. பூர்ணமான வைஷ்ணவர் ஆத்மாவையும் உபாசிக்கலாம். தலை வண்டி கால் வண்டி கை வண்டி இந்த மாதிரி அது மட்டும் அப்படின்றதையும் உபாசிக்கலாம். கிறிஸ்தோபாசனம் அமிஸ்தோபாசனம் ரெண்டுமே கண்டு போங்க அப்படின்னு புதுபட்சி. அப்படி சொன்னாக்கா அவ்வாறாக ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது, அவர் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா அது எப்படி இருக்கும் கலாதமான சில பேர் வந்து ஞானம் சம்பாதிக்கணும் வந்தாலும் ஞானம் சம்பாதிக்கணும் வந்த வந்து அவர் என்ன ஞானம் சம்பாதிக்கணும்னு இருக்கோம் உபதேசத்தை பத்தி அப்படின்னு தங்கிட்டு பேசிட்டு இருக்கேன். ஓமனாய் கிரசன் இருக்கா, ஓமனாய் கிரசன் இருக்கா, அவ பதிலே சொல்லாத. அந்த சமயத்துல சரி நாங்க போயிட்டுறோம், ஆனா அதுல என்ன போயிட்டு இருந்தோம், அதை சாப்பிட்டு போங்க, உள்ள போய் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்ன. உடனே அதுக்கு சரியான ஆசையா போனேன், வந்தோம் ஞானம் நாளே மாற கொஞ்சம் நினைச்சுட்டு போலாம், பெரிய மாதிரி வழியோ என்ன பண்றப்ப நல்ல பெரியன்னு காண்டாலும் என்ன பண்ணா என்ன போட்டான் உடனே ஒரு காய் பண்ணிட்டார். இவா ரெண்டு பேர் ரெண்டு என்ன பண்ணணும்னா கையை நீடு பண்ணான், ரெண்டு கையை நீட்டினான். நீட்டின உடனே அவங்க இந்த கைய ஒரு பொம்பு வச்சு கட்டி விட்டான், பூர்த்தியா ஆரம்பிச்சு தோல் பரியந்தம் ஒரு கொம்ப வச்சு கட்டி விட்டார், இறங்கையும் அமர்ந்துட்டு விட்டார். அதுடா ரொம்ப சாப்பிடுறோம் சக்தியா சாப்பிடுறோம் அப்படின்னா, ஆனா சாப்பிடல தலையை வச்சு கொடுவோம், கையை கட்டி விட்டா கையை கட்டி விட்டுட்டு சாப்பிடும் போது சாப்பிடணும் எப்படி சாப்பிட முடியும். அந்த வகையத்துல கனாதன் வந்துச்சு அவர் வாயில போகும் அவர் தாயவே வைக்கிறவங்க வாயில போடுங்க, இந்த மாதிரி சாப்பிட்டா வேண்டும் உபகாரம் பரோபகாரம் அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் இவ்வளோ இதை காட்டில் வேற என்ன ஞானம், இதை காட்டில் வேற என்ன ஞானம் வேணும், எப்போது உபகாரம் பண்ணி பார்ப்போம் எவ்வளவு இந்த மாதிரி இருக்கும், எப்படி உபகாரம் பண்றதுதான் நமக்கு ஆனந்தமே. உபகாரத்தை விட்டுட்டு நம்ம அபகாரம் பண்ணி ஏற்படாது, அபகாரம் பண்ணுவோம்னாக்கா அவ்வளவு கருத்து அவாசிங்கிறதும் நமக்கு முன்ன வரையந்தோ உபகாரம் நான் சொல்லி கொடுக்கிறேன். இதை நான் சொல்லி கொடுக்குறேன், என்ன பண்ணி கொடுக்குறேன் மகரே, உனக்கு அத்தியம் நான் பசியலி பிரியம், ஆனா பார்த்துக்கோ இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் பண்ணினேன்னாக்கா உனக்கு என்னன்னு தெரியுமா, கண்ணு போடும், தலை போயிடும், கால் போயிடும் அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளவு கஷ்டம் அது. அதனால இவன் அழகா உபகாரம் பண்ணிருக்க கேட்க நல்லா சொல்றேன், நீங்கெல்லாம் சொல்லு எப்போ பார்க்கணும், எப்போ பார்க்கணும் பண்ணாடிந்தோ. அதனால ஏன்னா அங்க வந்து இது சொல்றது எஸ்டேஷு ரோஷா அணு அணுகடிதா, நீ பார்த்தணும்னு சொன்ன படத்தை சொல்லிட்டு உன் தலை போயிடும், உன் கண்ணு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரே, அது உனக்கு என்ன தெரியலையா, எனக்கு தலை போனாலும் பரவாயில்ல என்ன அளவு இருக்கணும், என் கண்ணு போனாலும் பரவாயில்ல நான் பார்க்கணும்னுக்கா எந்த பயிற்சியால சொல்லுவான். இல்ல என்ன பணம் இருக்கேன்னா அஷ்டாகபானத்தை பன்னிரண்டு அவருக்கு பார்த்து யாகம் பண்ணணும், அப்படி பண்ணாக்கா அது எல்லோரும் உனக்கு நல்ல பணம் கிடைக்கும், அந்த குழந்தைதான் அப்படின்னு. ஆனால் தனித்தனியாவும் சொல்றது அசாக பாலம் நவக பாலம் ரசகபாலம் ஏகாந்தபாலம் அதுக்கும் பணம் தரப்பட்டது, ஆனால் அது அதுல பணம் தான் கேவலம் அர்த்தவாதம் அப்படின்னு நியமனம். ஆகவே அந்த விதம்னா எப்படி கேவலம் இதுவோ அர்த்தவாதமோ அந்த மாதிரி இங்கேயும் எத்தோ பாசனத்துல பணம் சொல்லப்பட்டிருக்கா அதெல்லாம் கேவலம் அர்த்தவாதம் தான், அது உண்மையானது கிடையாது, அது அனுப்பம் வந்து நிச்சயம். எஸ்வபாதனம் பண்ணாக்கா கலப்பவிடும், என்ன அனுப்பம் இல்லை அப்புறம் ஆசீர்வாதம் பண்ற நீ திருஷமும் தவார அவர் நல்ல எண்ணத்தோட தான் பண்ணார், நல்ல எண்ணத்தோட தீர்காயுஷமும் தவான்றார். ஆனால் எல்லாரும் 100 வயசா இருக்க ஆசீர்வாதம் பண்ணுவார், ஆனால் பாருங்க அவர் வயிறிழந்து ஒருத்தர் வீரர் நீ அல்பாயுதத்தில் போயிருவேன், அல்பாயுதம் இல்லை அதுக்கு முன்னாடி எவ்வளோ திரும்பவேன், ஏன்னா லோகத்தில் பார்க்கணும் வயிறு இருந்து ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இருந்தா அது கிடைச்சிடும். இது வந்து நம்ம வீதியில் போயிட்டே இருக்கோம், இன்னோட இடையிலும் சத்திக்கிறோம், நான் நான் தெளிவு போனும் பண்ணிக்கிறோம், கீழே ரூபா இருக்கு அந்த ரூபாவை எடுத்து இன்னொன்று கோயிலுக்கு போற கேப்போம் கேட்போம் யாரோ 5 ரூபா அந்த காலத்துல 5 ரூபான்றது கிட்டத்தட்ட 50 வருஷம் முன்னாடி 55 60 வருஷம் முன்னாடி 1 ரூபா இருந்துச்சோம். சிஷ்ய உணவு நேரம் இப்ப எடுத்து ஒன்றிய போட்டுக்குமான்னு நேரம் ஏண்டா கருத்தேங்க ஒழுங்கு இல்லையாத மாதிரி கீழே கிடைக்கு அவனோ போட்டு போயிட்டான், அத்தனை ஒன்றியல போனேன்னு அதை எப்படி போடலாம், ஏன்னாக்கா அவன் தேடிட்டு வருவான் அப்புறம் அந்த மனம் இங்க இல்லைன்னாக்கா என்ன பாவி எடுத்து வரணும் அப்படின்னு செய்வான் சொன்னார். அது மாதிரி ஒருத்தருக்கு நம்ம அவகாரம் பண்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணணும்னா என்ன ஆகும், நமக்கு கெடுதல் தாவணும், கெடுதல் தாவணும், ஏன்னா அவன் அந்த பணத்தை பத்தி திருமணம் பண்ணுவாங்க 2 மாசம் 2 வருஷம் முன்னாடி 2020 2019 அச்சு கடந்த வருஷத்துக்கு முன்னாடி ஜூன் மாதம் 11ஆம் தேதியோ 11ஆம் தேதியோ இந்த மாதம் உடச்சி காஞ்சி இருக்கிற நான் எங்க ஹைதராபாத் இருக்கேன், ஹைதராபாத் நாமா இருக்கேன். அப்ப நான் ஊர் மேல பெங்களூர் போயிட்டேன். அப்போ எங்க மாமா ஓட்டுல இவ்வளோ என் ரெண்டாவது பொண்ணு அந்த இருந்தான் ப்ரெக்னென்ட் ப்ரெக்னென்ட் ஆகுறதுனால இங்கே தனியாக பிடிச்சா மாமா ஓட்டு பிடிச்சிருக்கேன். பார்த்தா வேணும் வந்து பார்த்தாக்கா கதவு கிடைச்சிருக்கு. இதை பற்ற 14 பவன் நகர் ஒரு வைரத்தோடு என் லேப்டாப் ஆசிரமத்தை கொடுத்துருந்தா அது பணம் ஒரு 20,000 ரூபா எல்லாம் போயிடுச்சு. நான் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம், நான் ஏமாத்தி நான் சம்பாதிக்கிறேன் மாசா மாசம் இதில் போட்டு. அப்போ நம்ம சவிப்போம் அரியனோட சொல்லிட்டேன் நாராயணம் நாராயணம் கொடுத்துனோம் எதுக்கு அப்படி கவலை தருவேன் எதுக்கு அப்படி கவலை தருவேன். ஸோ அதுதான் அதான் முன்னப்போம் நமக்கு ஒட்டக்கூடாதுன்னு இருக்குது, நமக்கு ஒட்டக்கூடாதுன்னு இருக்குது. நீயும் உன் பொண்ணு இந்த பிரச்சனை பார்க்க அவன் வளர்த்து இதில் கொண்டுட்டு போயிருந்தாங்கன்னா இருக்கும் அந்த வரையும் பெருமாள் காப்பாற்ற நேரம் ஏற்பட்டுட்டேன். ஏன்னா எனக்கும் பணம் ஆசை தான், ஆனால் நமக்கு ஒட்டு தான் ஒட்டும் எது நிற்கிறதோ அது நிற்கிறது. அந்த இதில் நான் ஸ்திரமாக இருக்கேன், நிறைய அனுபவிச்சிருக்கோம். அதனால இந்த மாதிரியாக ஒருத்தர் வயிறந்து சாபம் கொடுத்தாக்கா அது படிக்கணும். ஆசீர்வாதம் பண்ண படிக்கலாம் படிக்காமலும் போகலாம். இந்த லோகத்தில் நேரம் பார்க்கணும், லோகத்தில் பார்த்துக்கணும். அதனால உனக்கு அச்சதி பிரியம் சொன்னான் உன் கண்டு போயிடும்ன்ற நீ உனக்கு நல்லா அனுபவம் பண்ணி ஆனந்தமாக அனுபவிப்ப ஆனால் உன் தலை வச்சுக்கணும் அப்படின்னு சொன்ன அது கடுதல் தான் முதல்ல ஒன்று இருக்கும் நல்லது. அதனால தூஷணம் இருக்கு, எத்தோபம் பண்ண வேண்டாம், சமஸ்தோபம் பண்ணணும். அப்படி பண்ணினாக்க தூஷணம் இல்லை. அதனால என சமஸ்திக்க அந்த காரணத்தினால தூஷணம் இருக்கு, பலத்தியோபம். அதனால எத்தோபம் பண்ணக்கூடாது, கிருஷ்ணோபாஸ்தி கிருஷ்ணோஷ்டோக்கிதாஸ்தலோக்கிமஸ்தீனே வேதாந்தபுரே நம.